ஸ்மால் ராகன் தானம் பல்லவி, இந்த ராக விருந்தாவன் சாரங்க. And the Thala is said to Ganta Jati Tripura Thala. And the words go like this: Kamala Sani Sundari Chandra Vadani Karuna Rasa Vilochani. Mm-hmm.

Mm-hmm.